கதை சொன்னால் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் அடப்போடா. ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை பல சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றவைதான் போலிருக்கிறது. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் நாங்களே, பரிதாபம் நாங்களே. பெண்ணை படைக்காதே பிரம்மனே, பாவம் நாங்களே, பரிதாபம் நாங்களே. காலகாலமா விழியா சொல்லடா, காதல் காவியம் வேஷமேவோ. ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை நினைக்க விரும்புகிறேன், நீ விடவில்லை. உன்னை மறக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாலைவனங்களோ அழகான பெண்களே. எந்த மடையனோ சொன்னாம் சொர்க்கமாம், பெண்கள் உலகமே நரகமேவோ. ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான். இது காதல் தெய்வீகம் போடா. ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான்.